அம்மாடிவோ அழகு சமதோடு ஒன்ன கண்டா பொழுதும் திருநாளு உன பார்த்துதான் தடுமாறுறேன் புயல் காத்துல பொறியாகுறேன் அடிமாடு நான் விரண்டோடுறேன் ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார அம்மாடிவோ அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாள் முன்னழகில் நீயும் செய்த பின்னழகில் ஏறும் போத பொட்ட புள்ள உன நாம் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனு ரக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அடைஞ்சேனு ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற மாடிவோ அழகு செமதோளு உன்ன கண்டா பொழுதும் திருநாளு கண்ணீரண்டு போதவில்லை கட்டழக பார்த்து சொல்ல ஒட்டு மொத்த ஒயில காண பத்து சென்மா எடுப்பேனே கட்டு செட்டா கனிஞ்ச ஒன்ன கட்டி வச்சு ரசிப்பேனே தேசாதி தேசம் வர தெரிஞ்சேனே ஆம்பள ஆனாலும் கூட ரதி ஒன போல பார்க்கல கேட்டுல எழும் பாட்டுல அம்மாடிவோ அழகு செமதோடு உன்ன கண்டா பொழுதும் திருநாள் உன்னை பார்த்துதான் தடுமாறுறேன் புயல் காத்துல பொறியாகுறேன் அடிமாடு நான் விரண்டோடுறேன் ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார அம்மாடிவோ அழகு செமதோடு உன்னை கண்டா பொழுதும் திருநாளு